శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీనివాస మహాదేశికాయ నమః శ్రీమతే గోపాల దేశిక మహాదేశికాయ నమః శ్రీమతే రఘువీర మహాదేశికాయ నమః శ్రీమతే శ్రీనివాస గోపాల మహాదేశికాయ నమః రామాయణ గానం చింతయామాస కోన్వేతత్ ప్రయుంజీయాత్ ఇతి ప్రభుః అగృహ్ణీతాం తతఃపాదౌ మునివేషౌ కుశీలవౌ చ ధర్మజ్ఞౌ రాజపుత్రౌ యశస్వినౌ భ్రాతరౌ స్వరసంపన్నౌ తదర్శాశ్రమవాసినౌ సతు మేధావినౌ దృష్ట్వా వేదేషు పరినిష్ఠితౌ వేదోపబ్రహ్మణార్థాయ తావగ్రాహయత ప్రభుః కావ్యం రామాయణం కృత్స్నం సీతాయాశ్చరితం మహత్ పౌలస్త్యవదమిత్యేవం చకార చరితవ్రతః పాఠ్యే ఘేయే చ మధురం తంత్రీల్య సమన్వితం. వేదத்திற்கு శృతి என்றும் எழுதாமறை என்றும் பெயரிட்டு பெரியோர் கூறுவர். ஓலையிலோ காகிதத்திலோ எழுதப்படாமல் குருவினிடம் இருந்து செவிவழி கேட்டே மனப்பாடம் செய்து வேதங்கள் நமது காலம் வரை காப்பாற்றப்பட்டு வந்திருக்கின்றன. இதேபோன்று மறைப்பொருளை விளக்கும் இராமாயணமும் வால்மீகியின் மனச்சுவரிலே எழுதப்பட்டு பின்னர் சீடர்களால் செவிவழி கேட்டு தரிக்கப்பட்டு பிற்காலத்தில் ஓலையிலும் காகிதத்திலும் எழுதப்பட்டு நமக்கு புத்தக வடிவில் கிடைத்திருக்கிறது. சதுர்விம்சத் சஹஸ்ராணி ஸ்லோகானாம் உக்தவான் ரிஷிஹி ததா சர்கசதான் பஞ்ச ஷட்காண்டாணி ததோத்தரம் என்றபடி 24,000 ஸ்லோகங்களும் 500 சர்க்கங்களும் 7 காண்டங்களும் இராமாயணத்தில் அமைந்துள்ளன. இவ்வளவையும் மனதில் தரித்துக் கொள்ளும் ஆற்றல் மிக்க மாணவர் யார்? தம்மிடம் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்ற சீடர்களுள் முதன் முதலாக உபதேசிக்க யாரை தேர்ந்தெடுப்பது என்று ஆழ்ந்து சிந்திக்கலானார் முனிவர். எளிதாகவும் விரைவிலும் மனப்பாடம் செய்யக்கூடியவர்களாயிருந்தால் முனிவரின் கற்பிக்கும் பணியும் எளிதில் அமையும். இவருக்கு ஏன் இக்கவலை என பரமன் எண்ணினான் போலும். நம்பியவர்களை பரமன் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. முனிவரோ முற்றிலும் ராமனை உபாசிக்கிறவர் அல்லரோ. இருவர் பாடிக்கொண்டே வந்தனர். பார்ப்பதற்கு முனிகுமாரர்களைப் போன்ற ஜடை மர உரி தரித்திருந்தனர். அரசர்களுக்கு உரிய லட்சணம் பொருந்தியவர்கள். குருவினிடம் சீடர்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை நன்கு அறிந்தவர்கள். சீடர்களுள் மதிநுட்பத்திலும் அடக்கத்திலும் பெரும்புகழ் பெற்றவர்கள். சகோதரர்கள் ஆகிய இவ்விருவரும் இசைப்பதிலே நல்ல சாரீரம் படைத்தவர்கள். இணைந்த குரல் உடையவர்கள். இவர்கள் ஓடோடியும் வந்து முனிவரை வணங்கி இருகைகளாலும் அவர் திருவடிகளை இருகத் தழுவிக்கொண்டனர். அவர்கள் இருவரும் தம் ஆசிரமத்திலேயே வசித்து வருகின்றவர்கள் என அறிந்ததும் முனிவருக்கு மகிழ்ச்சி பொங்கி எழுந்தது. இவ்விருவரும் ருக்யஜு சாம அதர்வண வேதங்கள் நான்கினையும் நன்கு கற்றுத் தேர்ந்தவர்கள். மேலும் பலவற்றை கற்று சிறிதும் மறப்பு இன்றி தரிக்கும் ஆற்றல் மிக்கவர்கள். இவர்கள் நாம் இயற்றும் இராமாயணத்தை தரித்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணியே ராமபிரான் சீதையை காட்டுக்கு, அதாவது நம் ஆசிரமத்திற்கு அனுப்பினார் போலும் என்கிற எண்ணமும் இவர் மகிழ்ச்சியின் வளர்ச்சிக்கு காரணம் போலும். இதுவரை பல்லோருக்கு வேதங்களை கற்பித்தோம். தெளியாத மறைநிலங்களை தெளிவிக்க இராமாயணத்தை இயற்றினோம். இதன் மூலம் வேதங்களின் ஆதாரங்களையும் நுட்பமான தத்துவ கருத்துக்களையும் உலகினருக்கு விளக்க இவர்களே ஏற்றவர்கள் என கருதி குசலவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். அறிவதால் ஏற்படும் மகிழ்ச்சி எனலாம். மேலும் காப்பியத்தின் சிறப்பும் கவர்ச்சியும் காரணம் ஆகலாம். அதாவது இலக்கியம் மூவகைப்படும். ஒன்று சொற்களையே பிரதானமாக கொண்டது. வேதங்கள் இவ்வகையைச் சேர்ந்தவை. இவற்றை பிரபு சம்மிதை என்பர். யஜமானனைப் போன்று தர்மத்தை செய், உண்மையை பேசு, பிறரை துன்புறுத்தாதே என்று உத்தரவு இடும் முறையில் அமைந்திருக்கும். மற்றொன்று பொருளையே, அதாவது அர்த்தத்தையே முக்கியமாக கொண்டது. புராணங்கள் இவ்வகையைச் சேர்ந்தவை. இவற்றை சுகிருத் சம்மிதை என்பர். நம்மோடு இணைந்து நெருங்கி பழகிய நண்பனை போன்று கதை வடிவிலே நல்லறங்களை நமக்கு புகட்டும். பிரிது ஒன்று இங்கிதங்களை துணிகளை சிறப்புறக் கொண்டது. இதை காவியம் என்பர். இது சொற்களாலும் பொருளாலும் படிப்போரின் மனதை கவர்ந்து சொல்லாழத்திலும் பொருளாழத்திலும் மறைந்து பொதிந்து கிடக்கும் வியங்கியங்களை, அதாவது துணிகளைக் கொண்டு நாம் கடைபிடித்து ஒழுக வேண்டிய தர்மங்களை உணர்த்தும். இது அவரவர் அன்புக்கு உரிய பிரியையான மனைவி தன் அன்புக்கு நிலைக்களமாய் திகழும் கொழுனை கவர்ந்து ஜாடையாகவும் இங்கிதமாகவும் அழகாக பேசி தன் கருத்தை உணர்த்துவது போல் நம் கடமைகளை புகட்டுவதால் இதை காந்தா சம்மிதை என்பர். இம்மூன்றினுள் இராமாயணத்தை காந்தா சம்மிதை எனலாம். எனவே இது படிப்போருக்கு அவரவர் கற்ற கல்வியின் தரத்திற்கும் தகுதிக்கும் ஏற்ப தோண்ட தோண்ட நீர் ஊறும் மணற்கேணி போல சீரிய சுவைமிக்க அழகிய கருத்துக்கள் தோன்றச் செய்யும் சிறப்புடைய காப்பியமாகும். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. திருக்குறள் 396. நாம் குழந்தைகளுக்கு மூன்று பெயர் இடுவது போல் வால்மீகியும் இக்காப்பியத்திற்கு மூன்று பெயர்களை இடுகிறார். ஒன்று இராமாயணம். இப்பெயர் காப்பிய நாயகனாகிய ராமனை மனதில் கொண்டது. ராமன் அனைத்தையும் புற்பூண்டு உட்பட மகிழ்விப்பவன். இவனை கண்டவர்கள் அனைவரின் மனத்திலும் எவ்வித காரணமும் இன்றி மகிழ்ச்சி பொங்கி எழுகிறது. உலகில் அனைவரையும் மகிழ்விக்கும் சான்றோர்களுள் ராமன் மிகச்சிறந்தவன். இத்தகைய உத்தம புருஷனை நாயகனாக கொண்டபடியால் இராமாயணம் என முதலில் கூறினார். மற்றொரு பெயர் சீதா சரிதம். காவிய நாயகியான ராமனின் ஏகபத்னியான சீதா பிராட்டியின் வரலாறு காவியத்தில் சிறப்பாக இடம்பெற்றிருப்பதால் இப்பெயரும் தகும். மூன்றாவது பெயர் பௌலஸ்தியவதம். புலஸ்திய முனிவரின் மகன் பௌலஸ்தியன் ராவணன். இவனுடைய வதமே முக்கியமான பயனாக அமைந்திருக்கிறது இக்காவியத்தில். ஏனெனில் கீதையில் கண்ணன் தான் அவதரிப்பதற்கு காரணங்களை கூறும் பொழுது பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நாட்டில் தர்மத்தினால்தான் மக்கள் க்ஷேமமாக வாழ முடியும். தர்மம் நிலைத்திருக்க வேண்டுமானால் தர்மங்களை, சந்தியாவந்தனம் முதலிய கர்மாக்களை அனுஷ்டிப்பவர்கள் தீங்கின்றி வாழ வேண்டும். நெற்பயிரை காக்க களை பிடுங்குவது போல் தர்மத்திற்கு இடையூறு செய்யும் கொடியவர்களை அழிக்க வேண்டும். எனவே தர்மஸ்தாபனம் செய்ய தீயவர்களை அழிப்பது இன்றியமையாதது. இதற்காக யுகந்தோறும் பகவான் அவதரிக்கிறார். ஆக அறம் தலையில் நிற்கும் முனிவர்களையும் அரசர்களையும் துன்புறுத்திய இராவணனை மாய்த்தது இக்காப்பியத்தின் முக்கிய பயனாக அமைந்துவிட்டது. எனவே பயனை மனதில் கொண்டு பௌலஸ்தியர் அதாவது இராவணவதம் என்றும் பெயரிட்டார். காப்பிய தலைவன், காப்பிய தலைவி, காப்பியத்தின் குறிக்கோள் ஆகிய மூன்று சிறந்த பொருள்களை மனதில் கொண்டு முனிவர் மூன்று பெயர்களை சூட்டியிருக்கிறார் இந்த காவியத்திற்கு. மூன்றும் மிக பொருத்தமுடைய பெயர்கள் என்பதில் சிறிதும் ஐயத்திற்கு இடமில்லை. ஆயினும் வால்மீகிக்கு எந்த பெயரில் அதிக நோக்கு என்பதை சிறிது ஆராய்வோம். ராமபிரானை மேலும் கற்போம். பரம காருணிகரான ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் அருளிய ராமபிரானை கற்போம் புத்தக தொகுப்பின் முதல் பாகமான சீதா கல்யாணத்தின் இப்பகுதியை ஆச்சாரியன் திருவடியில் ஸ்ரீ தூப்புல்மால் சத்சம்பிரதாய சபா பணிவுடன் சமர்ப்பித்து மகிழ்கிறது.